శ్రీమన్నూతన రంగనాథరేతిరాడబ్దాత్మ విద్యాలయం శ్రీమన్నూతన లక్ష్మణారేతిరాడ్ సంప్రాప్త తుర్యాశ్రమం శ్రీవాసేంద్ర కటాక్ష సంతర సుధా లక్ష్యాత్మయోకాంక్షితం శ్రీమన్నూతన వాగీశయమినం భక్త్యాశ్రయామో గురుం నభ్య వాగీశ యోగీంద్రహయాస్య పరదేవినం బ్రహ్మతంత్ర స్వతంత్ర హర్యం భజామ స్వాత్మ సంపదం. சபாயை நம எம்பெருமானுடைய திருநாமங்களை கொண்டாடிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வைபவத்தில் அடியேனுக்கும் இந்த அன்றி இவ்வுலகமலந்தாய் அடிபோற்றி அப்படிங்கிற 24வது பாசுரத்தை அனுபவிக்க ஒரு வாய்ப்பானது கிடைத்திருக்கிறது. பெரியவாளுடைய அனுகிரகம் இந்த பாசுரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் திருநாமங்களை வரிசைப்படுத்தி நாம் இப்பொழுது அனுபவிக்க இருக்கின்றோம். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடிபோற்றி சென்றங்கு தென்னலங்கை செற்றாய் திரள் போற்றி பொன்னச் சகலமுரைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலா விருந்தாய் கழல் போற்றி குன்று குடையா விடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கொடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்தி பறைகொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் என்பதாக பாசுரம். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி இந்திரன் முதலானவர்கள் மகாபலி சக்கரவர்த்தியின் மூலமாக ஒரு கஷ்டப்பட்ட அந்த காலத்திலே இந்த லோகங்களை இரண்டு அடியினாலே அளந்து அருள் பாலித்தவன் எம்பெருமான் திருவிக்ரம அவதாரம் எடுத்த வாமனா எம்பெருமான். அப்பேற்பட்ட உயர்ந்ததான ஒரு அவதாரத்தை எடுத்தருளின உன்னுடைய திருவடிக்கு பல்லாண்டு பல்லாண்டு என்று பல்லாண்டு பாடுகின்றனர். அங்கு சென்று தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி பிராட்டியை அபகரித்துச் சென்ற ராவணன் இருக்கும் இடத்திற்கு எழுந்தருளி அவனுடைய பட்டணமாகிய அழகிய லங்கா நகரை அழித்தருளியவனான எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனுடைய திரள் அப்படின்னா மிடுக்குன்னு அர்த்தம், அதற்கு பல்லாண்டு என்று சொல்லப்படுகிறது. சகடம் பொன்னச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி சகடாசுரனுடைய விருத்தாந்தமானது இந்த இடத்துல சொல்லப்படுறது. 6வது பாசுரத்தில் கூட நாம சகடாசுரனுடைய விருத்தாந்தத்தை அனுபவித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட சகடாசுரனுடைய விருத்தாந்தத்தை சொல்லி அப்படி உதைத்தவனே உன்னுடைய கீர்த்தியானது வாழ்க என்று கிருஷ்ணனுடைய திருநாமத்தை ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். கண்ணு குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி கன்றாக நின்றவன் ஒரு அசுரன், வட்சாசுரன் பேரு. அவனை எரிதடியாக கொண்டு கபிட்சாசுரன் மீது எரிந்து அவனை கொன்றவனான எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன் அவனுடைய திருவடிகள் போற்றி அப்படின்னு சொல்றார். குண்ணு குடையா எடுத்தாய் குணம் போற்றி, கோவர்தனகிரிய குண்ணமேந்தி குளிர்மழை காத்தவன் அப்படின்னு ஆழ்வார் சாதித்தா போல கோவர்தனகிரியை குடையாக தூக்கினவனே உன்னுடைய சௌசீல்ய சௌலபியாதி குணங்களுக்கு ஒரு பல்லாண்டு அப்படின்னு இந்த இடத்துல அதை பல்லாண்டு பாடுவதாக இருக்கின்றது. வெண்ணு பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, பகைவர்களை ஜெயித்துனா அவர்களிடத்துல இருக்கக்கூடிய அவர்களுடைய பகைமை உணர்வு அதாவது துவேஷத்தை அழிக்கக்கூடிய உனது திருக்கையிலே இருக்கக்கூடிய வேலுக்கு ஒரு பல்லாண்டு, என்றென்றும் உன் சேவகமே ஏத்தியாம் பறைகொள்வோம், என்னைக்கும் உன்னுடைய உன்னை மங்களாசாசனம் செய்து கொண்டும் உன்னுடைய சௌசீல்ய சௌலபியாதி குணங்களை பிரார்த்தித்துக் கொண்டும் சௌசீல்யாதி குணங்களை போற்றிக் கொண்டும் உன்னுடைய திருவடி தாமரைகளில் கைங்கரியம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையே நாங்கள் விரும்புகின்றோம் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த பாசுரத்தின் மூலமாக ஒரு சாமான்யமான ஒரு அர்த்தம். திருநாம வைபவங்கள் பிரகாரம் நாம இந்த பாசுரத்திற்கு அர்த்தம் பார்க்க போறோம். உலகளந்த பெருமானும் தென்னிலங்கை செற்ற சென்ற பெருமானும் கண்ணபிரானும் வெவ்வேறு மூர்த்திகள் இல்லை அப்படின்றத நாச்சியார் இந்த இடத்துல ரொம்ப அழகாகவே காட்டுறார். அவருடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னால், மூவரும் ஒரு மூர்த்தியே அப்படின்னு காட்டுறதுதான் அவருடைய ஒரு அபிப்பிராயம். இந்த பாட்டில் அது நன்கு வெளியிடப்படுகிறது. அதிலும் கோபிகளுக்கு அதுல தான் பிரியமா இருக்கு. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடின்னு சொன்னாலும், அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்தன்னு சொல்லியிருந்தாலும், அன்று இவ் உலகமளந்தாய் அடிபோற்றின்னு சொன்னாலும், எல்லாம் கிருஷ்ணனிடத்துல சமன்வயம் பண்றதுதான் அவளுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு. அதைத்தான் இங்க காண்பிக்கிறார். முதலிலே திருவிக்கிரமனாக அவதரித்தவன், பிறகு எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனாக அவதரித்தான், அதன் பிறகு நந்தகோகுலத்திலே கண்ணனாக அவதரித்தான் அப்படின்றத இந்த இடத்துல முறையே காட்டுகின்றனர் கோபிகள். இதுல பாருங்கோ, ஒவ்வொருத்தருக்கும் கிடைத்த ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஒவ்வொருத்தருக்கும் கிடைத்த ஒரு பாக்கியமானது இந்த இடத்துல பேசப்படுறது. உலகமளந்த அந்த காலத்துல மகாபலி ஒரு இழிவோட போனான். தேவர்கள் தங்களுடைய பிரயோஜனமானது பெறப்பட்டது அப்படின்னு சந்தோஷமா போனார்கள். ஆழ்வார் சொல்ற மாதிரி சுக்கிரன் கண் இழந்து போனான். நமூச்சி அப்படின்ற ஒருத்தன் வானத்துல சுழற்றப்பட்டு ஒழிந்தான் அப்படின்னு சொல்லப்படுறது. இவெல்லாம் இவர்களுடைய பேரும் இழிவும் அழிந்து போனார்கள் அப்படின்னு சாஸ்திரத்துல காட்டிருக்கான். இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு இந்த கோபியர்கள் மாறி மலைமுழஞ்சில் அப்படின்ற பாசுரத்துல வெளியில வந்து எனக்கு காட்சி கொடுக்கணும் அப்படின்னு கட்டளையிட்டார்கள். அந்த கட்டளையை செவ்வனே முடித்ததான எம்பெருமான் வெளியிலே எழுந்தருளினான். அவரை பார்த்து மங்களாசாசனம் பண்றார். இந்த பாசுரத்துல வரிசையாக ஒவ்வொரு திருநாமத்தின் மூலமாக முதல்ல உலகளந்த எம்பெருமானுடைய திருநாமமானது போற்றப்படுகிறது. எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனுடைய திருநாமமானது போற்றப்படுகிறது. பின்பு கண்ணனுடைய திருநாமமானது போற்றப்படுகிறது. இந்த இடத்துல இங்கு காண்பித்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வைபவங்களும் அவர்களுடைய திருநாமத்தை போற்றக்கூடியதான ஒரு வைபவம்தான் இந்த இடத்துல காண்பித்திருக்கக்கூடிய கதைகளும். அன்று இவ் உலகம் அளந்தா அடி போற்றி அப்படின்றது உலகளந்த பெருமாள். சென்றங்கு தென்னிலங்கை சற்றாய் திரள் போற்றின்றது சக்கரவர்த்தி திருமகனுடைய விசேஷம். பின்னாடி பொன்னச்சகட முதைத்தாய் புகழ் போற்றியில தொடங்கி என எப்படி இருந்தாலும் இவாளுக்கு வந்து கண்ணனிடத்துல ஒரு ஈடுபாடு அதிகம் இல்லையா. எல்லாத்தையும் கண்ணனிடத்துல பரியவசானம் பண்றதுதான் இவாளுடைய விருப்பம். எந்த சரித்திரமானாலும் அதனை கண்ணனிடத்திலே கொண்டு சேர்ப்பிக்க வேண்டும். இவாளை கண்ணனை விட்டா வேற எதுவும் தெரியாது. எம்பெருமான் கிருஷ்ணனுடைய திருநாமத்தை கொண்டாடக்கூடியவர்கள் இவர்கள். ஏன்னா எம்பெருமானுடைய திருநாம வைபவத்தை காட்டிலும் நமக்கு வேறு ஒரு கதி கிடையாது கலியுகத்தை பொறுத்த மட்டிலும். கலவு நாஸ்தியேவ நாஸ்தியேவ நாஸ்தியேவ கதிரன்யதா அரேஹே நாமைவ நாமைவ நாமைவ கிரகமே தினம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா கலியுகத்துல எம்பெருமானுடைய திருநாமத்தை ஜபிப்பதை காட்டிலும் வேறு ஒரு வைபவம் நமக்கு இருப்பதாக தெரியல. அதனால என்ன பண்றா, மற்றவர்களுக்கு அவர்களுடைய சரித்திரத்தை காண்பித்து விட்டு கிருஷ்ண பரமாத்மாவுடைய சரித்திரத்திலே பல கதைகளை நமக்காக எடுத்து காண்பிக்கிறார். அவனை அங்க அங்கமாக வர்ணித்து காட்டுகிறாள். ஒவ்வொரு சமயத்திலையும் ஒவ்வொரு திருநாமமானது இந்த இடத்துல போற்றப்படுகிறது. பொன்ன சகலம் உடைத்தவனே உன்னுடைய புகழ் வாழ்க, கண்ணு குணிலாய் எரிந்தவனே உன்னுடைய திருவடிக்கு பல்லாண்டு, குன்று குடையாய் எடுத்தவனே உன்னுடைய குணங்களுக்கு பல்லாண்டு, வென்று பயகெடுக்கும் நின் கையில் வேல் உடையவனே உனக்கு பல்லாண்டு. இப்பேற்பட்ட ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவினுடைய கைங்கரியத்தையே நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்றா இந்த இடத்துல. இதனை இந்த பாசுரத்தை நாம எம்பெருமான் திருநாம வைபவத்தை பார்ப்பது போலவே நாம ராமானுஜர் எம்பெருமானார் விஷயமாகவும் இந்த பாசுரத்தை பார்க்கலாம். அது ரொம்ப அழகா இருக்கும். ஆச்சாரியனுடைய சுவாபதேச விஷயமாக சொல்லும் பொழுது பெரியோர்கள் இதனை எம்பெருமானார் விஷயமாகவே சாதித்திருக்கின்றார்கள். ரொம்ப அழகாக ஆச்சாரியனுடைய பெருமையானது, எம்பெருமானாருடைய பெருமையானது இந்த இடத்துல பேசப்படும். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. எம்பெருமான் தனது பெருமைகள் எல்லாவற்றையும் மறைத்துக் கொண்டு அவனுடைய சிறுமையை காட்டிக்கொண்டு ஓர் அசுரனிடத்தே எழுந்தருளி மூவடி நிலம் கேட்டான் இல்லையா. அதுபோல கங்கை போதர கால் நிமிர்த்த அருளிய கண்ணன் அப்படின்னு சொல்றா போலியே ஸ்ரீபாதீர்த்தத்தையும் பெருக்கினான் அப்படின்னு சொல்லப்படுறது. இது திருவிக்கிரமனுடைய ஒரு அவதாரம். ஆதாவாதி பிதாமகஸ்ய நியம வியாபார பாத்திரே ஜலம், ஆதிசங்கர பகவத் பாதாருடைய கங்காஷ்டகம். ஆதாவாதி நியம வியாபார பிதாமகஸ்ய நியம வியாபார பாத்திரே ஜலம், பிரம்மாவனுடைய முதல் முதல் வியாபாரம் அவருடைய கமண்டலு தீர்த்தத்திலிருந்து எம்பெருமானுடைய ஸ்ரீபாதீர்த்தமாக வந்ததுதான் கங்கா நதி இல்லையா. அதே மாதிரி எம்பெருமானார் பகவத் ராமானுஜரும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய நித்தியசூரித்வத்துக்கு சமமானமான பெருமைகள் எல்லாவற்றையும் மறைத்து கொண்டு நம்மளை போல சிறியவர்களாக நம்மோடு வந்து நாம் வாழ்ந்த காலத்திலே நமக்கு கூட வந்து அவதரித்து நம்ம எல்லோரையும் உஜ்ஜீவிக்க பண்ணினார் எம்பெருமானார். எம்பெருமான் அசுரனிடத்துல சென்றது போல ஆச்சாரியரும் பல அசுரர்களுக்கு சமமாக இருக்கக்கூடிய அறக்கர் அசுரர் பிறந்திகீர் உள்ளீரேல் அப்படின்றா போல அசுர பிரகிருத்தியான நம் போல இருக்கக்கூடியவரிடத்துல வந்து பிரார்த்திக்கின்றார் பல விஷயத்தையும். அவன் எப்படி மூவடி நிலம் வேண்டிக் கொண்டானோ அதுபோல ஆச்சாரிய சார்வபௌமரும் ரகசியத்ரயம் கேட்க மாட்டீர்களா, தத்துவத்ரயம் கேட்க மாட்டீர்களா, ஷட்கத்ரயம் கேட்க மாட்டீர்களா, தத்துவஹித புருஷார்த்தங்களை கேட்க மாட்டீர்களா அப்படின்னு வந்து ஒவ்வொருத்தரிடத்திலையும் கேட்கிறார். அப்படிப்பட்ட பகவத் ராமானுஜர் விஷயமாகவும் இந்த திருநாமமானது கொண்டாடப்படுகின்றது. சென்றங்கு தென்னிலங்கு சற்றாய் திரள் போற்றி, சக்கரவர்த்தி திருமகன் விஷயத்தை நாம நன்றாகவே அறிவோம். அதே மாதிரி ஆச்சாரியன் விஷயமான இங்க சுவாபதேசம் பார்த்தால் எம்பெருமான் எப்படி வெண்கதிரோன் குலத்திற்கு ஓர் விளக்காய் தோன்றின்னு சொன்னா போல சூரியவம்சத்தில அவதரித்தானோ அதுபோல பகவத் ராமானுஜரும் தஸ்மை நமோ வகுலபூஷண பாஸ்கராய அப்படின்னு சொல்ற மாதிரியும் கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் அப்படின்ற கலியனுடைய தனியன் சொல்றா போலையும் ஸ்ரீமான் ஆவிரபூத் பூமௌ ராமானுஜ திவாகரஹா அப்படின்றா போலையும் ஸ்வயம் சூரியனாகவே அவதரித்து நம்ம எல்லாரையும் சூரிய வம்சத்தை சேர்ந்தவர்களாக ஆக்கினார். ராமன் பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணான், பித்ருவாக்கிய பரிபாலனமாக காட்டிற்கு எழுந்தொழினான். அதே மாதிரி ஆச்சாரியரும் சர்வலோக பிதாவா இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய நியமனத்தின் பேர்ல சம்சார மருகான் தாரே அப்படின்னு சொல்றா போல இந்த அரண்யத்திற்கு, இந்த பூமி என்கிற ஜனங்கள் வாழக்கூடிய காட்டிற்கு அவர் எழுந்தருளினார் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால ஆச்சாரியனும் எம்பெருமான் எப்படி அயோத்தியில் அவதரித்தானோ அதுபோல பகவத் ராமானுஜரும் தேவானாம் பூரயோத்யா அப்படின்னு நாகம் பரேணஸ்திதா அப்படின்னு யா அயோத்தியேதி அபராஜிதேதி விதிதா நாகம் பரேணஸ்திதா அப்படின்னு பட்டர் அருளி செய்திருக்கிறார். அது தேவானாம் பூரி அயோத்யா அப்படின்னு ஒரு ஸ்ருதி வாக்கியம், இதெல்லாம் சாதித்தா போல. அயோத்தியான திருநாட்டிற்கு எல்லோரையும் அழைத்து சென்றார் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால்தான் அவருக்கு உடையவர் அப்படின்ற திருநாமமே இருக்கு. பொன்ன சகடம் உடைத்தாய் புகழ் போற்றி அப்படின்றதுனால எம்பெருமான் கிருஷ்ணனுடைய பெருமையானது பேசப்பட்டது. இங்க பகவத் ராமானுஜர் விஷயத்துல வரும்பொழுது ஆச்சாரியரும் அங்க எம்பெருமான் சகடத்தை பங்கம் செய்தான், இங்க எம்பெருமானார் சகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சகத்தை பங்கம் செய்தார் அப்படின்னு சொல்லப்படுறது. ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்தில் கொண்டு சேர்ப்பது சகடம் இல்லையா, அதே மாதிரி இந்த சரீரத்தில் இருந்து கொண்டு உத்கிரமணம் பெற்றவர்களை, அதாவது ஒவ்வொரு இடத்திற்கு செல்லக்கூடிய அவரவர்களுடைய புண்ணிய பாப விசேஷங்களுக்கு ஏற்றா போல ஒவ்வொரு இடத்திற்கு செல்லக்கூடியவர்களை இல்லையா அந்த மார்க்கத்தை சகடமாக வைத்துக் கொண்டு சாஸ்திரத்தில் சொல்லா போல சுக்ல கிருஷ்ணே கதி ஹியேத்தே ஜகதஸ்ட சால்வதே மதே ஏகையா யாத்யனாவிருத்திம் அந்யயா ஆவர்த்ததே புனக அப்படின்னு கீதாச்சாரியன் அருளி செய்திருக்கிறா போல, எந்த வழியிலை சென்றால் அது நமக்கு திரும்பி வருவதற்கு பிரசக்தியானது ஏற்படவில்லையோ அந்த கதிய சுக்லகதி அப்படின்னு சொல்றோம். அந்த மார்க்கத்தை, சகடம் என்றால் மார்க்கம், அந்த மார்க்கத்திலே நம்மை சேர்ப்பித்தவர் உடையவர் அப்படின்றதுனால இந்த இடத்துல உடையவருடைய பெருமையானது காட்டப்படுகிறது. கண்ணு குணிலா எறிந்தாய் குன்று குடையா விடுத்தாய் அப்படின்னு வச்சாசுரனுடைய சரித்திரத்தையும் கோவர்தன கிரியினுடைய சரித்திரமும் சொல்லப்படும். இந்த இடத்துல எம்பெருமானார் ராமானுஜர் விஷயமாக பார்த்தால் ஆச்சாரியர்கள் பிரதிபக்ஷ பிரதிக்ஷேபமானது அவர்கள் பண்ணும்பொழுது, பரபக்ஷ பிரதிக்ஷேபத்தை பண்ணும்பொழுது அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பரஸ்பர வாத விவாதங்களை பார்க்கும்பொழுது இவருடைய வாத விவாதத்தை கண்டவர்கள் இவருக்கு முன் இருக்க முடியாமல் ஒழிந்து போனார்கள். இவருடைய வார்த்தைகளை, வார்த்தை பிரயோகங்களை இவர் எரிந்த பொழுது அங்கே இருக்க முடியாமல் சென்றார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. எவ்வளவு கன்று குடியா குடி, அதாவது கோவர்தனகிரியினுடைய சரித்திரத்தை சொல்லும் பொழுது தேவர்கள் எம்பெருமானுக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுத்தார்கள் அப்படின்றது நமக்கு தெரியும். அதுபோல ஆச்சாரிய சார்வபௌமர்களுக்கும் ஏகப்பட்ட தொந்தரவுகள் எவ்வளவோ பேர் கொடுத்துட்டுதான் இருக்கா. அது எதையுமே பொருட்படுத்தாமல் இந்த இடத்துல நான் பெற்ற பேரு நானூறான் பெற வேண்டும் அப்படின்னு கூறத்தாழ்வான் ஆசாசித்தது போல இந்த இடத்துல ராமானுஜரும் அந்த விஷயத்தை அப்படி நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுறார். இந்த மாதிரி ஆச்சாரிய பரமான அர்த்தத்தையும் இந்த பாசுரத்துல நம்மால அனுபவிக்க முடியும். எம்பெருமானுடைய திருநாம வைபவமானது எப்படி கொண்டாடப்படுகிறதோ அதுபோல நம் எல்லோருக்கும் ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய பகவத் ராமானுஜருடைய வைபவமும் இந்த இடத்திலே கொண்டாடப்படுகின்றது என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நல்கியதற்காக பெரியோர்கள் எல்லோருக்கும் என்னுடைய தன்யவாதங்களை சமர்ப்பித்து இதோடு அமைகிறேன்.